بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله. طيب نكمل الدرس. غانديس، تأمل ما يلي: نسي ينسى، طيب لم ينسى انسى، خشي يخشى، لم يخشى اخشى، بقي يبقى، لم يبقى ابقى. طيب سي لا ميم ريغل بارابور ا كوا؟ باع يبيع، لم يبيع، اي دعا يدعو، لم يدعو او ادعو. طيب سجل الحرف العلاي لي على فا، نسى ينسى، خشيا يخشى، بقي يبقى. سجل انا دي كوا سو فيرب لا سي لي مزوم باللام. On va supprimer la dernière lettre. Et là, c'est quoi la dernière lettre qui est supprimée? Le ya. Et toi? Alif. Parce que regardez. Salam. C'est un livre parce qu'il y a la présence de la fatha. Lam yansa. Et la même chose au amr. Insa. Ikhsha. Ikhsha rabbak. Ibqa fil masjid. Vous avez compris, Inch'Allah? Iqra mayali. Bismillah, qra. ألقيا من الطعام شيء. أبقي لا. Un grand mot. أبقي من الطعام شيء. أبقي من الطعام شيء. لا لم يبقى منه شيء. نعم. ذهبت أمي إلى مكة وبقيت هناك شهرين. نعم. ذهبت أمي إلى مكة وبقيت هناك شهرين. بسمه. لا تنسى ما قلت لك. نسيت معنى هذه الكلمة. نعم. نعم. اخشى الله ولا تخشى احدا غيره. انا انسى كثيرا. ما حضر. طيب. ما حضر طلحات منذ اسبوعين، اخشى ان يكون مريضا. قال النبي صلى الله عليه وسلم: يتبع الميت ثلاثة. غبت يت. يتبع. فعلا يتبع أبوه. يتبع الميت ثلاثة: أهله وماله وعمله. فيرجع اثنين. فيبقى واحد. ويبقى واحد. يرجع أهله. أهله. أهله وماله ويبقى عمله. نعم. زيكم في الحديث. طيب. أسفني طيب عفوا. حامد المشاء، أمينة مشات، حامد النسية، أمينة نسيات. طيب. إسناد مشى إلى الضمائر. طيب. حامد المشى، الأولاد مشوا. طيب. أصله مشايو. لا نسيبخمي لو يا. أمينة مشات، أصله مشات. لا نسيبخمي لو أليف. On avait dit quoi par rapport à ça؟ التقاء. سلام. البنات مشينا. أنت مشيت، أنتم مشيتم، أنت مشيتي، أنتن مشيتن، أنا مشيت، نحن مشينا. طيب. إسناد يمشي للضمائر، لسو مضرع. حامد يمشي، الأولاد يمشون. طيب. آمنة تمشي، البنات يمشين. أنت تمشي، أنتم تمشون، أنت تمشين، أنتن تمشين، أنا أمشي، نحن نمشي. طيب. إسناد فعل الأمر من مشى إلى الضمائر. C'est l'impératif du verbe مشى. امشي. يا حامد. On a supprimé quoi ici? Le ya. À la base, on disait quoi? أنت. تمشي. امشوا يا أولاد. Là, on a supprimé quoi? أنتم تمشون. C'est-à-dire, علامة الجزم ici, c'est quoi? حذف النون. C'est compris ça, Inch'Allah? امشي يا آمينة. أنا سبخمي كويسي النون. حذف النون. عليكم السلام ورحمة الله. امشينا يا بنات. طيب. أنا بدي كيسي لكوا ان فاريابل. طيب. كما وي. نعم. مبني. اسناد نسي الى الضمائر. حامد نسي، الاولاد نسوا. طيب. آمينة نسيت، البنات نسينا، انت نسيت، انتم نسيتم، أنت نسيتي، أنتن نسيتن، أنا نسيت، نحن نسينا. طيب. إسناد ينسى إلى الضمائر. حامد ينسى الأولاد ينسون آمنة تنسى البنات ينسين أنت تنسى أنتم تنسون طيب أنت تنسين تنسين طيب أنتن تنسين أنا أنسى ونحن ننسى إسناد فعل الأمر من نسي إلى الضمائر انسى يا حامد انسوا يا أولاد انسى يا آمنة انسينا يا بنات طيب إسناد دعا إلى الضمائر حامد دعا الأولاد دعوا آمنة دعت البنات دعونا أنت دعوت أنتم دعوتم أنت دعوتي أنتن دعوتن أنا دعوت نحن دعونا سي سام تو سان إن شاء الله طيب سي كو دو بار كور إسناد يدعو إلى الضمائر حامد يدعو الأولاد يدعون آمنة تدعو البنات يدعون طيب إلا فيت أتونسيون Le pluriel femme et le pluriel masculin, il va se ressembler. Taïb. Anta tad'u, antum tad'ouna. Anti tad'ina, antunna tad'ouna. Ah, regardez, vous avez vu les quatre là ? Hein ? Mais comment on sait que c'est du féminin ou du masculin ? Parce qu'il y a avant. Par rapport au damir qu'il y a avant. Antum, automatiquement, c'est quoi ? Du masculin. Pluriel. Antunna, c'est du féminin. C'est quoi ? Du pluriel ? Féminin. Mais faut malin, même si c'est conjugué de la même manière, mais on regarde ce qui est avant. C'est compris ça, Inch'Allah ? Taïb. On s'est arrêté où ? Antia. Anti tad'ina, antunna tad'auna. Anna ad'u, nahnu nad'u. Exercice 20. Isnad fi'l amr min da'a ila dhamair. Ud'u ya hamidu. On a supprimé quoi ici ? Le waw, comment on sait ? La dhamma au-dessus du ayn. Ud'u ya awladu. Là, on a supprimé quoi ? Hadf al-noun. Ud'u ya aminatu. On a supprimé al-noun également. Anti, on disait quoi ? Ahsant. Ud'una ya banatu mabni. Inch'Allah, tout le monde a compris. Hein? C'est-à-dire, là, on a fini quoi ? Al-mu'tal al-fa, al-mu'tal al-ayn, wa al-mu'tal al-lam. Taïr, apprenez bien les verbes. Inch'Allah. Parce qu'Inch'Allah, demain, on va entrer après dans un nouveau type de verbe qui sera le mudha'af. Hein? Ce sont les verbes qui seront doublés, comme hajja, sabba, sabba, et l'akhir. Arini, yaqul al-mudarrisu li kulli talibin min at-tullab, ya fulan, arini kada. Arini, ça veut dire quoi ? Montre-moi. Me faut mada ? Arini kitabaka, arini sa'ataka, arini qalamaka, ou daftaraka. C'est-à-dire, si tu demandes à quelqu'un qui te montre une chose, tu dis Arini. Me faut ? Alors que si toi tu vois, c'est quoi ? Ra'aytu. Me faut ? Vous avez compris là ? Al-kalimat ou al-jadidatu. Al-asha, c'est le dîner. Al-tahqiq, c'est une enquête. Me faut ? Ou sinon, il peut être utilisé par exemple, tahqiq al-kitab, c'est le fait. De le suivre, par exemple, est-ce que le hadith il est da'if, il est hassan, il est sahih, il est akhir, mais faut. Pour ça, on dit al-muhaqqiq, celui qui fait le travail du quoi ? Elle a dit haqqiq al-kitab. Vous avez compris ça, Inch'Allah ? Al-qumamatu, poubelle, al-nahar, la journée, sahibun jam ashab, compagnon, tawa yatwi, plié, waqa'a yaqa', tombé, taïb, et après il peut avoir un autre sens. De temps en temps, tu peux entendre un terme poli. C'est-à-dire, il a commis la fornication. Aidan Billah. Un compagnon. Compagnon. Juste après, j'ai interrompu. C'est-à-dire quoi pour après ? Tawa plié, on l'a vu ça ce mot déjà. Tawa, il y a tout plié. Taïb, vous avez compris pour waqa ? C'est-à-dire, tout dépend comment il est utilisé dans la phrase. Taïb. Al-Yamin, la droite, Tanawulun, c'est-à-dire être à la portée ou donner, Qawmun, peuple, Torab, la terre, Hada, Yahdi, hein, ça peut être indiqué à quelqu'un un chemin, hein. Al-Yasar, la gauche, Ilahun, Jam' Ahila, Ahila, Aliha, Aliha, Naam, Alaykum Salam, Rahmatullah. Taïb, c'est-à-dire divinité. الليل la nuit أهلون la famille également il peut être utilisé en tant qu'épouse طيب ممزقون déchiré تابع يتبع suivre hein? C'est pour ça on dit تابعون أتباع تابعين après ceux qui suivent طيب quelqu'un une question comment Ata, je ne l'ai pas traduit. C'est venir, arriver. Non, c'est Ata, donné. C'est pas Ata. Je n'avais pas fait attention. Taïm. Ilahun Aliha. Taïm. C'est bon, Inch'Allah. On lit là, la leçon 29. Pour gagner du temps. Ad-dars, tasi'u wal-ishroun. Bismillah, bravo, ta. Bismillah. Ahajajta, ya Mas'ud. La, ya Ustaz. Hajjaja, hajja. حج زملائي كلهم ولكنني ما حججت مرضت أيام الحج فبقيت هنا بالمدينة المنورة لا تحزن ستحج في العام المقبل إن شاء الله تمر سنة بسرعة أحججت أنت يا أستاذ لم أحج هذا العام لكنني حججت قبل هذا خمس مرات أنا أشم رائحة كريهة أما تشم رائحة تشمون رائحة يا إخوان نشمها من أين هي؟ أظنها من الحمام لو أرسلت لك خاطر نعم هي من الحمام إن القمامة التي رماها أحد الناس سدت البالوعة من الذي دفع سبورة إلى الخلف تعالى يا سعيد وجرها إلى الأمام أنا جررتها كثيرا أنا جررتها كثيرا C'est Anna, vous avez ? Non, Saïd yajurru as-sabura. Après, tu dis Anta jarartaha kathiran. Saïd yajurru as-sabura. Anta jarartaha kathiran. Idfa'a ila al-khalfi qalil. Yakfi. Atrukha. Atrukha. Atrukha al-an. Hada huwa al-juz'u thani min al-kitabi ya-ustadu ya-ustadu. Ustad. Ustad. نعم خذ هذه النسخ وعدها أعددتها كم هي أعددتها كم هي نعم عددتها هي 25 نسخة ندرس الآن حديثا أكتبه على صبورة فاكتبه في دفاتركم يكتب عن أنس رضي الله عنه قال ما مسست دباحا دباجا ولا حريرا ألين من كف رسول الله صلى الله عليه وسلم ولا شممت رائحة قد أطيب من رائحة رسول الله صلى الله عليه وسلم بعد نهيهة تجي عن تي موما أكتبتم يا أبناء لما سي جو تاندي كوا لما كتبنا تري بيان اي لام اون اوري بي فير سا لام اون ا دي لام سي دير اون اوبليج دو رامني لو فيرب يا علي لدغن انني غافل عما تعمل انك لا تكتب الدرس لا تكتب او سي بلوتو تنفورم لا تكتب الدرس لا il est pas en train de dire la taktoub le prof le prof il est en train de l'informer ne crois pas je suis distrait de ce que tu fais hein innaka il dit quoi Tu es certes de pas en train d'écrire quoi le dars. Il n'a pas dit l'attaque tout dars. Bon. L'attaque tout bout dars. Au suivant. Continue. رسالتين رسالتين أليس كذلك ردها في حاقبتي في الحقيبة نعم بلي هو كذلك بلي بلي تي في دي واسي جالي دير بيتيز مي فو ميو با فار رير وازي بلا جامي اون افي بلي الله يهديك بلا هو كذلك أنا أسيف الجوثاء لن أعود أعود لي لن أعود سي بيان لن أعود لمثله أبدا إن شاء الله طيب دي مو با كومبري لا لين لا بيرسون لا تشي بار لا محرز لا وات عبد الله طيب يجي نعم يا من الحمام إن القمامة التي رماها أحد الناس سدات البالوعة سدات سجير يسي لسانس دو بوشي البالوعة ليفي طيب سدات سي رامبشي بوشي يسي لسانس دو بوشي سيبا سي بون جراس الفيرب تخيني pousser, taïb. C'est-à-dire, tu dépends comment tu l'utilises. Ici, ce serait plutôt pousser le tableau. Mais par exemple, la tajor thawbak, hein, thawbaka. C'est-à-dire, ne traîne pas ton habit. Mais faut. C'est bon. Hadith du prophète, vous l'avez compris. Anas radhiallahu anhu, il a travaillé 10 ans. Il était au service du prophète pendant 10 ans. Il dit même assistu dibajan wala hariran. Dibaj c'est de l'étoffe et le harir c'est la soie. Un alien min kaf rasulillah sallam, c'est-à-dire plus doux que quoi? Que la paume du prophète sallallahu alayhi wa sallam. Wala shamim tu raihatan qat atyab min raihati rasulillah sallam, subhanallah. Et il a jamais senti une odeur, c'est-à-dire meilleure que l'odeur du prophète sallallahu alayhi wa sallam. Voyez? Car on a un hadith où le prophète sallallahu alayhi wa sallam, il aimait beaucoup quoi? Le parfum. Il faut pas faire comme certains toulab, ils se négligent. Hein, il y a quelques jours, je parlais avec un frère, là. Le prophète sallallahu alayhi wa sallam, il se coiffait, il se parfumait. Il a également recommandé de s'habiller des habits blancs. Il aimait beaucoup ça. Tu vois? C'est pas une sunna ça, les frères, de se négliger. Abadan. Ça, il faut le comprendre. Et c'est pas également une marque d'un grand talib ilm. Quelqu'un il se coiffe pas, quelqu'un il se lave pas, ou par exemple il dort sur un carton. Là, abadan. Le prophète sallallahu alayhi wa sallam il dit quoi? Si Allah donne un bien à son serviteur, Allah il aime voir quoi? Les bienfaits. Il faut. Ça c'est important. Il ne faut pas se négliger comme ça, tu vois. Et là on a un hadith qui est clair. Il dit je n'ai jamais senti une odeur meilleure que celle du prophète sallallahu alayhi wa sallam. Tu vois? C'est-à-dire si Allah il vous a donné, mangez bien. Avouez, il faut bien s'habiller, se parfumer, il faut. Barakallahu fikoum. Tu vois? Car certains, ils ont pensé que c'était ça le talab al-ilm. J'ai pas le temps de me laver, j'ai pas le temps de. Là, abadan. Tu vois? Vous avez été en Arabie Saoudite, vous avez vu. Ce sont les plus grands ulama du monde. Et pourtant, j'ai pas vu un alim qui était mal habillé et qui était sale. Abadan. Que ce soit Cheikh Rabi, Cheikh Moussan Abad, ou Cheikh Ahmed Najmi. Allah, tous ces grands ulamas, je les vois, ils sont propres, ils sentent bon. Ah. L'imam Malik, il disait avant de donner cours, il se parfumait. Et il était toujours en état d'ablution. Regardez, il venait pas comme ça, mal coiffé, et puis s'asseyer là. Allez, d'autres mots? C'est bon? Mahdi? Raïha. On parle de quoi depuis tout à l'heure? Le parfum, tout. C'est quoi Raïha? Le parfum Raïha? Non, l'odeur. Raïha, c'est l'odeur. Le modaris, il dit Ana ashumu raïhatan kariha. C'est-à-dire qu'il est en train de sentir quoi ? Une odeur déplaisante. Kariha. Hada ma'ana. Chez Kariha. Ça, on dit quelque chose de mokro, quelque chose de détestable. Il y a une différence entre le haram et quelque chose de détestable. Non. Rudda. Rudda, c'est Romela. Ruddaha fil haqiba. La dernière, l'avant-dernière phrase, il dit Ya Ali, la tadunna annani ghafil amma ta'amal. C'est-à-dire, ne pense pas que je suis distrait de ce que tu fais. Vous voyez ? Innaka la taktub dars. Innama taktubu risala. C'est-à-dire, il dit, tu n'es pas en train d'écrire la leçon, mais tu es en train d'écrire une lettre. Alaysa kadhalik, il lui a dit, roddaha fil haqiba. C'est-à-dire, range. C'est-à-dire, remets ta lettre dans quoi ? Dans ton cartable. C'est bon, Inch'Allah ? Il a voilà. Ah, si vous lisez le texte, l'exercice, il est très très simple, Inch'Allah. Barakallahu fikoum.